ಶ್ರೀಮದ್ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜಯತಿ ಕೃಪಯಾ ರಂಗಿಣಿ ನ್ಯಸ್ತಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾಂತದ್ಭಿತೇಮನುಗಣಂ ಶಿಷ್ಠತಾ ಪೂರ್ಣಮಘ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗ ರಾಮಾನುಜಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧಮೋಕ್ಷಾಶ್ರವಂತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿವರಮನಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೀಂದ್ರ ಕೃಪಾಕ್ತಬೋಧಂ ತತ್ಪಾದಯುಗ್ಮ ಸರಸೀರುಗ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತಯುಗ್ಮ ಕೃತಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂತಂ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇಮ ಶ್ರೀಮದ್ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತ ಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀವಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಗುರುಪದಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀರಂಗನಾಥಾಹ್ವಯ ಮುನಿ ಕೃಪಯಾ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಶ್ರೀಮದ್ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮುನಿಮ ಪರಂ ಸಂಶ್ರಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಶ್ರೀರಂಗೇಶ ಪದೇ ಸಮರ್ಪಿತ ಭರಂ ಶ್ರುತ್ಯಂತ ರಾಮಾನುಜ ಶ್ರೀ ಯೋಗೀಂದ್ರ ಗುರುತ್ತಮೇನ ಯಮಿನ ಶ್ರುತ್ಯಂತ ವಿದ್ಯಾತ್ಮನಃ ಪ್ರಾಪ್ತ ಶ್ರುತ್ಯ ವದಂ ಸಯುಗ್ಮ ಹೃದಯಂ ಶ್ರೀವಾಸ ರಾಮಾನುಜಾತ್ ಶ್ರೀ ಶ್ರೀವಾಸ ಮುನೀಂದ್ರ ದೇಶಿಕ ಮಣಿಂ ಶ್ರೇಯೋ ನಿಧಿಂ ಸಂಶ್ರಯೇ ಪ್ರಣತ ದೇಹಿನಾಂ ಪಾಪಕರ್ಷಣಂ ತೃಣಚರಾನುಗಂ ಶ್ರೀನಿಕೇತನಂ ಫಣಿಫಣಾರ್ಪಿತಂ ತೇ ಪದಾಂಬುಜಂ ಕೃಣಕುಚೇಷುಣಃ ಕೃಂಧಿ ಹೃಚ್ಛಯಂ. ಗೋಪಿಕಾ ಗೀತತ್ತಲ ಏಳಾವದು ಶ್ಲೋಕಂ ரொம்ப அத்தியாச்சரியமா எம்பெருமான் தன்னுடைய திருவடி தாமரைகளை தங்கள் மேல பதிக்கணும்னு கோபிகைகள் ஆசைப்படுறான். பெருமாள் தன்னுடைய அழகான திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்னதே அப்படின்னு ஆழ்வார் சாய்ச்சாரு. அந்த திருப்பாதங்கள் வந்து தனக்கு வந்து தன்னுடைய தங்கள் மேல அதை ஒத்தனம் பெருமாள் அப்படின்னு சொல்றா போல இந்த ஸ்லோகம். இதுல முதல்ல ஆரம்பிச்ச உடனே பெருமாளுக்கு அடைமொழியிட்டு பெருமாளை கூப்பிடுறா, ஸ்ரீனி கேதனம். அதாவது மகாலட்சுமிக்கு வாசஸ்தானமா இருக்கக்கூடியதும் பிரணத தேஹினாம், தன்னை யார் வந்து பெருமாளுக்கு பேரே என்ன, பிரணதார்த்தி ஸ்ரீமான்யதவஞ்சாங்கம் மத்ரக்ஷண பரார் மாம் மதீயஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுரு ஸ்வயம்னு சொல்ற ரீதியில பிரணதார்த்தி ஹர பிரபோ, தன்னை வணங்கினவர்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய சமஸ்த பிராணிகள்னாலேயும் வணங்கும் தன்மைய பெற்று இருக்கக்கூடிய எம்பெருமானே பிரணததேஹினாம் பாபகர்ஷணம், பாபத்தை போக்கடிக்கிறது. ஆண்டாள் சாதிச்சாலே தீயினீர் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு எம்பெருமான யார் வந்து சரணாகதி பண்ணி அவனை வசீகரிக்கிறாளோ அவர்களுடைய அனைத்து பாபத்தையும் போக்கி அவர்களுக்கு நிரந்தரமான ஸ்ரீவைகுண்டத்துல ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கார் பெருமாள். அதனால அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம்ன்றது எங்கேயும் இல்லாத ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக சாஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுசஹா அப்படின்னு கீதையில சொல்றார் கிருஷ்ணர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரு சரணாகதி பண்ணாலும் அவர்களுடைய ஊழ்வினை அனைத்தையும் வந்து மிச்சமில்லாம பெருமாள் வந்து போக்கிடுவார். அத அடுத்ததா சொல்றா, பாப கர்ஷனம் திருணச்சரானுகம். அதே மாதிரி இந்த புற்களை பின்தொடர்ந்து செல்லக்கூடியது பசுக்கள், அதை பின்தொடர்ந்து எம்பெருமான் காலி பின்னே பெருமாள் போற அழகெல்லாம் ஆழ்வார் வர்ணிக்கிறார். பெருமாள் எப்படி வந்து இந்த ஆணிரைகளை காக்கிறதுக்காக அவை பின்னாடி எம்பெருமான் போறாருன்றத பெரியாழ்வார் வர்ணிக்கிறார். அப்ப அப்படி காலி பின்னே எம்பெருமான் எழுந்தருள்றத, அதாவது இந்த மாடுகளெல்லாம் மேய்ச்சிண்டு எம்பெருமான் அது புற்களை நோக்கி போறது, எம்பெருமான் அவைகளை மேய்த்து கொண்டே ராஜகோபாலனாக கையில வந்து அதுக்காக ஒரு ஆச்சரியமான ஒரு, அதாவது பெருமாள் கையில இருக்கிறது எல்லாமே அழகா இருக்கும் இல்லையோ, அதுல பெருமாள் திருக்கைகள்ல அழகாக விளங்கக்கூடிய அந்த சாட்டை அது அழகா வச்சு பெருமாள், நீங்க இதெல்லாம் ராஜகோபாலன் மன்னார்குடியில சேவிக்கணும், மன்னார்குடி ராஜகோபாலன் சேவிச்சா பெருமாள் இப்படிதான் இருந்திருப்பார் அப்படின்னு பிரத்யட்சமா தெரியும். அர்ச்சையில இருக்கிற ஈடுபாடு வந்து எப்படின்னா, பெருமாள் விபவத்துல கூட இப்படி ஏழுந்திருப்பாரா தெரியாது, ஆனா அர்ச்சையில அதை விட ஆச்சரியமா இருப்பார், ரொம்ப அழகா இருப்பார். அந்த அர்ச்சையெல்லாம் நம்ம மன்னார்குடியில வித்யா ராஜகோபாலன்ற எம்பெருமான் திருவடிகள்ல சேவிக்க வேண்டியது. அடுத்தது பணி பணார்பிதம், அதாவது விஷத்தின் மடுவில் இருந்த காளியன், அந்த காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்தது, அப்படியே போர்க்களமாக நிறுத்தம் செய்ததுன்னு பெருமாள் பண்ண லீலைகள். அப்ப அந்த காளியன் மேல பணி பணார்பிதம் தே பதாம்புஜம், அந்த பதாம்புஜம், அந்த பதாம்புஜத்தை எங்களுடைய மார்பில வைத்து எங்களுடைய இந்த விரகத்தை போக்கி அருள வேணும் அப்படின்னு கோபிகைகள் கேட்கறான். எதுக்காக இந்த மாதிரி கேட்கறா அப்படின்னா, ஏற்கனவே நாம பார்த்தோம், காரணம் நமக்கே தெரியும். பெருமாள் வந்து இந்த இவர்களுடைய சமூகத்துல இவர்கள் கேட்டுண்டபடி, அதாவது இவர்கள் விரதம் இருந்தா அந்த விரதத்துக்காக இவர்களுக்கு கூட ராசம் ஆடினர். ராத்திரி அந்த எல்லாரும் சேர்ந்து இவர்கள் வந்து அங்கனா மங்கனா மந்தரே மாதவா மாதவம் மாதவம் சாந்தரே நாங்கனா இத்தமா கல்பித்தே மண்டலே மத்தியகா சஞ்சகவு வேணுனா தேவகி நந்தனஹான்ற ரீதியில கிருஷ்ணகர்ணாமிரதத்துல சொல்றா போல, ஒரு இடைப்பெண் ஒரு கிருஷ்ணர், ஒரு இடைப்பெண் ஒரு கிருஷ்ணர்னு ஒரு பெரிய மண்டலம், மண்டலம்னா ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்கு நடுவுல ஒரு கிருஷ்ணர் அழகா நின்று புல்லாங்குழல் வாசிக்கிறார். இப்படி இவர்கள் கூட ராசம் ஆடினர். இவர்களுக்கு வந்த கர்வத்தினால பெருமாள் இவர்களை விட்டு அகன்றார். அகன்ற உடனே பெருமாளை நோக்கி பாடல்களா பாடுறா. ஏன்னா பகவத் குணா குணத்தை கதாசிரவணம் பண்றது, அந்த குணத்தை பாடுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பகவத் குணங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண எம்பெருமானுடைய அருள் கிட்டும்ன்றதுனால, எம்பெருமானுடைய அருள் கிட்டவனும்ன்றதுக்காக அவர்கள் பாட ஆரம்பிக்கிறார். முதல்ல இந்த ஸ்ரீநிகேதனம், அதாவது அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுதே இப்படிதான் ஆரம்பிச்சா, பிராட்டியை முன்னிட்டு கொண்டே ஆரம்பிச்சா தங்களுடைய கோபிகா கீதத்தை. ஏன் அப்படின்னா, அம்மா இருக்கும்பொழுதே குழந்தைகளுக்கு கஷ்டம் வரக்கூடாது. ஜெயதி தேதிகம் ஜன்மனா விரஜா சைத இந்திரா சஸ்வதத்ரிஹி தைத்த திருஷ்யதாம் திக்ஷு தாவகாக துய் திருதாசவஸ்துவாம் விசின்வதே அப்படின்ற ஸ்லோகத்திலேயே இந்த பிராட்டியை இட்டு பெருமாளை சொன்னான். இந்த மகாலட்சுமிக்கு என்றைக்கும் பிரியமான நாசனா இருக்கிற அந்த எம்பெருமானே, ருக்மிணி வல்லபனே அப்படின்னு கூட்டான். இங்கேயும் அந்த விஷயத்த ஸ்ரீநிகேதனம் அப்படின்னு சாய்க்கிறான். அதாவது அகலகில்ல நிறைமன்னு சொல்றா போல, ஒரு அனுக்ஷணமும், அதாவது பெருமாளும் தாயாரும் வந்து பிரியாம இருப்பா. அந்த சேர்க்கைன்றது தம்பதி தெய்வத்தம் நகா அப்படின்னு இந்த சம்பிரதாயத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னா, இருவரும் சேர்ந்த சேர்த்தின்றத கோபிகைகள் காண்பித்து கொடுக்கிறான். பெருமாளை முன்னிட்டு கொண்டே பெருமாள் தாயாரை முன்னிட்டு கொண்டே பெருமாளை அடையணும்ன்றது, அதாவது தாயாரினுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படி பெருமாள் கிட்ட நம்மளை கொண்டு போறது. ஆத்துல நடக்கிற மாதிரி தான் எல்லாமே. ஆத்துல அம்மா மூலமா குழந்தைகள் எப்படி அப்பாயிட்ட ஒரு விஷயத்த சொல்றாளோ, அதே நேரத்துல ரெண்டு பேர்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு பேருடைய அனுகிரகத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதே போலதான் பெருமாள் சன்னதியிலையும் தாயாரை முன்னிட்டு கொண்டு இவர்கள் வந்து கேட்கறா இந்த மாதிரி ஸ்ரீநிகேதனம் எம்பு, அதாவது எல்லா சமஸ்த பாபங்களையும் எல்லா பாபங்களையும் பெருமாள் எப்படி போக்குறார் அப்படின்னா, யஜ்ய தீட்சிதனா ஒரு யாகத்துக்கு வந்து சங்கல்பிச்சுண்டவா, யாகம்னு ஒண்ணு நடக்கிறது, யாகத்துக்கு சங்கல்பிச்சுண்டா பத்னியோட தான் யாகம். அப்ப அந்த யாகத்துக்கு எப்படி வந்து ஒரு உறுதி பூண்டவர்களை போல பெருமாளும் தாயாரும் இந்த ஆத்மாக்களை காப்பாற்ற வேணும்ன்ற யாகத்துக்கு உறுதி பூண்டு இருக்கின்றனர். அதனாலதான் தேசிகன் சாய்க்கும் பொழுது யஜ்ய தீட்சிதர்களான அப்படின்னு சாதிப்பார். ரெண்டு பேரும் ஒரு யாகத்தை, என்ன யாகம் அப்படின்னா, பிரணததேஹினாம் பாப கரிஷனம், தன்னை அடைந்த ஜனங்களினுடைய பாபத்தை போக்க வேணும்ன்ற பெரிய சங்கல்பம். அப்ப இத ரெண்டு பேரும் சேர்ந்து சங்கல்பிச்சுக்கிறாளோ இல்லையோ, அதாவது பெருமாளுக்கு இதுல இல்ல, தாயாருக்கு இதுல இல்ல, பெருமாளுக்கு இதுல இத்தனைதான் பார்த்து அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த யாகத்துக்கு சங்கல்பம் பண்ணிக்கிறான், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த ஆத்மான்ற ஹவிச வாங்கிக்கிறான், ரெண்டு பேருக்கும் சேர்ந்ததுதான் இந்த ஆத்மா. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இப்ப தாயார்கிட்ட இந்த கோபிகைகள் சொல்றா போல இருக்கு. தாயார்கிட்ட பிரார்த்திக்கிறா, உந்துமதகளை தன்னை எப்படி பிரார்த்திச்சாலோ ஆண்டாள், அத போல இங்க வந்து கோபிகைகள் முன்னமே பிரார்த்திச்சு இதெல்லாம் ஆண்டாள் சேவிச்சதுனாலதான் ஆண்டாள் தன்னுடைய கிரந்தங்கள் எல்லாம் ஆண்டாளுடைய திருப்பாவை எல்லாம் சேவிக்கும் போது நமக்கு என்ன தோன்றது அப்படின்னா, ஆண்டாளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் அதே மாதிரி ருக்மிணி சந்தேஷம் இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அதீத பிரீத்தி இருந்திருக்கு. அது அப்படியே அடி ஒற்றியே ருக்மிணி சந்தேஷம் கோபிகா கீதம் பின்னாடி வந்து இந்த ராஜ இந்த 16,000 மகிழ்ச்சிகளை காப்பாத்தினது, அதே நேரத்துல ருக்மிணி பிராட்டியை விவாகம் பண்ணதுக்காக தானே அந்த விதர்பத்துக்கு போனது, சத்யபாமா பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டது, இப்படின்னு பெருமாளுடைய திருக்கல்யாணங்களை எல்லாம் வர்ணிக்கும் பொழுது, அப்ப எந்த அளவு பெருமாளுக்கு வந்து ஆறாத அவர்கள் மேல அன்பு இருந்ததோ அந்த அளவு அன்பு என் மேலே இருக்கணும்னு தான் தாயாருக்கு எண்ணம். அதனால்தான் கோதா பிராட்டி தன்னுடைய நீங்க கோதாவுடைய அதாவது ஆண்டாளனுடைய ஸ்ரீசுக்தியான நாச்சியார் திருமொழின்னு ஒன்று, ரெண்டாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச திருப்பாவை. அப்ப அந்த ரெண்டுத்தையும் எடுத்து நாம சேவிச்சு பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியறதுன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ரசம் தான், ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மொத்த ரசம் நன்னாக கொட்டப்பட்டு இருக்கிறது பெரியாழ்வார் திருமொழியில. அதனால்தான் விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசுகர் வருவிப்பிறேன் அப்படின்னு ஆண்டாளே சாய்க்கிறான். அதாவது நாங்க கூட்டா கிருஷ்ணன் வருவானோ வரமாட்டானோ, இப்ப இங்க கோபிகைகள் நினையும் அப்படிதான் ஆ போறது. ஒருவேளை நாங்க கூட்டதுனால வர்றையோ அப்படின்றதுனால தாயார முன்னிட்டு கூப்பிடுறா, தாயார முன்னிட்டு ஸ்ரீநிகேதனம், ஸ்ரீநிகேதனா இருக்கிற எம்பெருமான் பிரணத தேகினாம் பாபகர்ஷணம், அதாவது மகாலட்சுமி தாயாரோட எழுதி இருக்கிற எம்பெருமான் தான் எங்க பாப்பங்களை எல்லாம், அதனால்தான் ஆழ்வார் சாதிக்கும் போது சொல்ற மாறிமாறாத தன்னம்மலை வேங்கட தன்னலைன்ற பாசுரத்துல வேறி மாறாத பூமியில் இருப்பால் வினை தீர்க்குமே, தாயாரே வினை தீர்க்கிறான்னா என்ன அர்த்தம்னா பெருமாளோட சேர்ந்து தாயாருக்கு இந்த வினையெல்லாம் போக்கக்கூடிய சங்கல்பம். பெருமாளுக்கு அப்ப வேற சங்கல்பமானா கிடையவே கிடையாது. பெருமாளுக்கும் தாயாருக்கும் இருக்கிற அந்த ஒருமித்த தன்மை, அதாவது ஒருமித்த அன்பு, அதெல்லாம் எடுத்து இந்த இடத்துல அழகா காண்பிக்கிறார். அதனால அடுத்தது சொல்றா பணி பணார்ப்பிதம் தே பதாம்புஜம், தேவளுடைய திருவடி எப்படிப்பட்டது அப்படின்னா ஆசிரித்தர்களா இருக்கிறவா, உண்மை அடைந்தவர்களுக்கு அவர்களுடைய பாபத்தை போக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியது. அனாசிரித்தர்களா உமாவோட எதிரம்பு கோத்து நிக்கிறவா, அதாவது உமக்கு எதிர்க்க நின்று சண்டை போடணும்னு நினைக்கிறவாளுக்கு அவர்களா, அவர்களை நன் அவர்களுடைய கர்வம் எல்லாம் அழியும்படி அவர்களுடைய கர்வத்தை எல்லாம், இது ருக்மி ருக்மியோட விஷயத்துல நீங்க இதெல்லாம் சேவிச்சு எழுதுனா தெரியும். ருக்மிணி தாயார அழிஷண்டு பெருமாள் வந்து துவாரகைக்கு கிளம்புற, அப்ப ருக்மிணி தாயாருடைய பிராத்தாக்கள், அதாவது ருக்மிணி தாயாருடைய சகோதரர்கள் எல்லாரும் பெருமாளோட போர் புரியவரா, எல்லாரையும் நன்னா பெருமாள் வந்து சண்டை போட்டு தீத்துடுறாரவா எல்லாரையும். அதுக்கப்புறம் கடைசியில பெருமாள் வந்து அவர்களை எல்லாம் வந்து அழிச்சுடலாமான்னு பார்க்கும்போது மகாலட்சுமி தாயாரான ருக்மிணி தாயார் இல்ல வேண்டான்னு சொல்ல, தாயாருனுடைய பெருமாளுக்கும் தாயாருக்கும் அவ்வளவு ஒரு ஐக்கிரசி, தாயார் சொன்னா கேட்காமலே இருக்க மாட்டேன் தேசியம் அதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன், தாயார் தாயார் எப்படி இருக்கா பெருமாள்கிட்ட அப்படின்னா, இத்தலையிலே வாத்சல்ய அதிசயத்தாலும் அத்தலையிலே வால்லபிய அதிசயத்தாலும், இத்தலையில் அப்படின்னா நம்ம ஜீவர்கள்ட்ட பெருமாளுடைய ரூப லாவண்ய எல்லாத்தையும் குணங்களை, பெருமாளுடைய தயா முதலான குணங்களை எல்லாம் காண்பித்து பெருமாளை மயக்கிறது. அந்த பக்கம் என்ன பண்றது பெருமாள்கிட்ட, நாம சொன்னா நீர் கேட்க மாட்டீரா, தாயார் சொன்னா பெருமாள் வாங்கியே விடுவேன், தாயார் சொன்னா நிச்சயமே கேட்பார் பெருமாள், தாயார் சொன்னா ஒரு வார்த்தை கூட தப்ப பெருமாள் மீறி சொல்ல மாட்டார் வார்த்தை, தாயார் என்ன சொன்னாலும் அதுபடி தாயாருடைய, ஆக்சுவலா தாயார் சொல்லவே வேண்டாம், அதாவது எனக்கு இந்த மாதிரி தோணிடுச்சு அடியன்தான் இந்த மாதிரி தப்பா சொல்றேன், தாயார் சொல்லணும்னு அவசியம் இல்ல, தாயாருடைய புருவ நெரிப்பு, அதாவது தாயாருடைய பூர்வ நெரிப்புக்கு ஏத்த மாதிரி பெருமாள் காரியம் பண்றாருன்னு எல்லா இடத்துலயும் சொல்லப்படுறது. எங்க சொல்றாரு அப்படின்னா குரத்தாழ்வான் சாய்க்கும் பொழுது சொல்றார், ஸ்வஸ்தி ஸ்ரீர் திசதாத் அசேஷ ஜகதாம் சர்கோப சர்க்கஸ்திதிஹி ஸ்வர்கம் துர்கதிம் ஆபவர்கிக்க பதம் சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி எஸ்யா வீக்ஷிய முகம், எந்த தாயாருடைய முகத்தை பார்த்து பார்த்து பெருமாள் காரியம் பண்றாரோ. அப்ப இங்க கோபிகைகள் என்ன கேட்கறா, தாயார் எங்களுக்கு உம்மை காட்ட வேண்டான்னு சொன்னாளா, உம் தாயார் உம்மை மறைச்சுக்கோன்னு சொன்னாளா, இந்த நேரத்துல இந்த மாதிரி நாங்கள்லாம் உம்ம கூட இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு பகவத் அனுபவத்தை எங்களுக்கு நடுவுல வந்து வேண்டான்னு சொன்னாள், தாயார் அந்த மாதிரி சொல்லவே மாட்டான், தாயாருக்கு எப்பவுமே கிருப்பையே அதிகமா இருக்கிறதுனால தண்டிக்கணும்னு தாயாருக்கு தோணவே தோணாது. அதாவது வதார்கமபி காக்குத்ஸ்தா கிருப்பையா பரியபாலயத்துன்ற இடம் வந்து காக்காசுர விருத்தாந்தத்துல, தாயாருக்கு அந்த மாதிரி எண்ணமே உதியாது, அதாவது எப்படின்னா இவர்களெல்லாம் வதைக்கப்படணும்னு ஹனுமார் சொன்ன பொழுது ஹனுமார் வந்து எல்லாம் ஜெயிச்சாச்சு, தாயாரை வந்து பெருமாள் வந்து அழிச்சிட்டு வர சொல்லும் பொழுது ஹனுமார் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறார், என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா எப்படியாவது வந்து இந்த ராட்சசிகள்லாம் உங்களை இத்தனை நாள் ரொம்ப கட்டப்படுத்திட்டான், இவர்களையெல்லாம் ஒரு நிமிஷம் ஒரு கசக்கு கசக்கிடுறேன் அப்படின்ற கையில வச்சார, ஒரு கசக்கு கசக்கிடுவார் ஹனுமார். அப்ப அப்ப தாயார் ஒரு வார்த்தை சொல்றா, இந்த லோகத்துல யாராவது தப்பு பண்ணாதவா இருக்காளா ஹனுமார் அப்படின்னு கேட்கறான். அப்ப அதுக்கு ஹனுமார்னால பதில் சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியலன்னா என்ன, உண்மையை வந்து யதார்த்தவாதி அதனால லோகத்துல தப்பு பண்ணாதவான்னு ஒருத்தர் கிடையாது. அதனால இப்ப இங்க எதுக்கு இந்த வழியை சொன்னேன்னா, நாங்க ஏதோ கர்வப்பட்டுட்டோம் கர்வப்படக்கூடாதுன்னு எங்களை சிக்ஷிக்கலாமே தவிர இப்படி திடீர்னு மறைஞ்சு போயிட்டா நாங்க என்ன நினைச்சுக்கிறதுன்னு இவர்களுக்கு வருத்தமா இருக்கோடே, பெருமாளுடைய வேணுகானத்தை கேட்டிருக்கா, பெருமாளோட ராசமாடி இருக்கா, பெருமாளோட ரொம்ப கூடையே இருந்து இருந்து கைங்கரியம் பண்ணிட்டே இருந்திருக்கா, திடீர்னு பெருமாள் மறைஞ்சு போயிட்டேன். அப்ப பெருமாள்கிட்ட அதான் கேட்கறா, எங்களையும் அந்த மாதிரி ஏதாவது சிக்ஷிக்க கூடாதா, இந்த காகாசுரனுக்கு பண்ண மாதிரி சிக்ஷிக்க கூடாதானா பெருமாளுடனே சொல்றானா, காகாசுரன் எதிரியா இருந்தா அவனை சிக்ஷிக்கலாம், அவங்களை எப்படி சிக்ஷிக்கிறது, நீங்க பக்தாளுக்கு இந்த மாதிரி வந்துட்டா பா உங்களுக்கு பெருமாளுடைய அந்த நினைவு என்னுடைய நினைவை போக்கினாதானே உங்களுக்கு ஒரு நிமிஷம் அந்த தாபத்தை நீங்க உணர்ந்து காரியம் பண்ணுவள், அதனால தான் வந்து அந்த அவர்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுறான். அதனாலதான் பக்தர்களுக்கு பெருமாள் எப்படி இருக்காருன்றத முதல் ரெண்டு வரியில காண்பிச்சேன். அடுத்தது தனக்கு எதிரா நிக்கிறவாளுக்கு பெருமாள் நன்னா சிக்ஷை கொடுப்பார், அதாவது எதிரா தனக்கு எதிராக நிக்க வேண்டாம், அவர்கள் தனக்கு எதிரானவாக யாருமே கிடையாது, பெருமாளுக்கு இந்த லோகத்துல சமோகம் சர்வ பூதேஷும் நமேத்வேஷ்யோஸ்தி நப்ரியஹான்னு பெருமாள் கிட்ட எல்லாரும் சரணாகதி பண்ணலாம், அவனை எல்லாரும் அடைக்கலம் புகலாம், அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, பெருமாள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சர்வ சமன் சொல்லப்படுறது, பெருமாள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கான், ஆனா அவனுடைய பக்தர்களை உபத்ரவம் பண்ணா அதுக்கு நன்னா பெருமாள் வந்து காரியம் பண்ணிடுவார். அப்ப கோகுலத்துல இருக்கிற பக்தாளுக்கு உபதிரவம் பண்ணான் காளியன். அதனால பெருமாள் என்ன பண்ணார், ஒரு தீர்த்தத்துல இப்படி விஷம் கலந்து போச்சுன்னா மக்கள்லாம் பாதிக்கப்படுவா, மக்கள்லாம் பாதிக்கப்படுறான்னா சாமானிய மக்களா அப்படின்னா பக்தாளாக எப்படி அந்த நித்தியசூரியா இருந்து நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் பெருமாளை வந்து கூடியிருந்து அப்படின்ற ரீதியில கூடியிருந்து பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமேன்னு அழுவா தேசியம் சாய்ச்சா போலேயும், அதே போல கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின்னு அவர்கள் கூடி பெருமாளை அனுபவிக்கும் பொழுது இந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு உபதிரவம் பண்ற மாதிரி இந்த யமுனை நதியில விஷம் கலக்கப்பட்டா அது எவ்வளவு ஒரு கொடுமையா இருக்கும். அதனால பெருமாள் என்ன பண்ணார், தன் பக்தர்களுக்கு தன்னை நம்பின கன்றுகளுக்கு ஆனிதை மேய்க்க நீ போதி அருமருந்தாவதிரியாய் கானகம் எல்லாம் திரிந்து உன் கரியத்திலுமே நீ வாட அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறாரு. அப்படி ஆனிரைகளை எல்லாம் மேய்க்கிறார். அந்த ஆனிரைகளுக்கு ஒரு கஷ்டம் வருது. மனுஷாளுக்கு வந்த கஷ்டம்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம். மனுஷாலாம் ஆறு அறிவு உள்ளவா, ஆறு அறிவு உள்ளவாளுக்கு திங்கிங் எபிலிட்டி இருக்கும், அதாவது யோசிக்கிற திறமா இருக்கும். ஆனா அதெல்லாம் கூட இல்லாத பசுக்கள்லாம் என்ன பண்ணும், அதெல்லாம் சாட்டு இறந்து போயிடும். அப்ப அதெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல பெருமாள் என்ன பண்ணார், பனிபணார்பிதம் தே பதாம் புஜம் அவருடைய திருவடியை வச்சு அந்த பனியினுடைய சிரசில் ஆடினார். அது கூட சுவாமி, அது கூட ஒரு நல்ல காரியம் தான். ஏன் தெரியுமோ, இப்ப நீங்களே பாருங்களேன், அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இட்டுக்கொள்ளக்கூடிய திருமண் அப்படின்னு அவர்கள் நெத்தியில ஊர்துவ புண்டரமா இட்டுக்கிறான். அதாவது ஊர்துவ புண்டரம்னா மேல் நோக்கி அவர்கள் இட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையான திலகம், அதாவது ஒரு வகையான ஒரு ஒரு ஒரு பொட்டுன்னு சொல்லலாம். அப்படி சொன்னா சரியா இருக்குமான்னு தெரியல, ஒரு திலக்கம் மேல் நோக்கி இட்டுறா. அப்ப மேல் நோக்கி இடக்கூடிய அந்த திலக்கமானது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப சுலபமா சொல்றோம். பனிபணார்பிதம் தேபதாம் புஜம், அந்த அது கூட வந்து பாகவதர்களுக்கு உன்னை காண்பிக்க தான் பெருமாள் பண்ண. எப்படி நீங்கள்லாம் திருமண் இட்டுக்கணும் அப்படின்னா, என்னுடைய பாதத்தின் வடிவிலே இட்டுக்கணும். அந்த பாதத்தை பெருமாளே வந்து காளியின் மேல வச்சு காமிச்சிருக்க. நீ கூட நீங்க இந்த சர்ப்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக ஒரு யூ வடிவில் அழகா இருக்கும், அதை பார்த்தாலே தெரியும் இப்படிதான் இட்டுக்கணும். ஏன்னா அது பெருமாளே இன்னைக்கு திருவடியால வச்சது. பெருமாள் எப்படி சித்தாந்தம் காண்பித்தாரோ நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்ப இப்படி பெருமாளுடைய அந்த இவர்களையெல்லாம் ரட்சிக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பத்தி சொல்லி, இப்படிப்பட்ட கிருணு குசேஷுனகா கிருந்தி ஹிருச்சயம், எங்களுடைய மார்பில அப்படிப்பட்ட திருவடி, எப்படிப்பட்ட திருவடி, இப்படியெல்லாம் எல்லாருடைய பாபத்தை போக்கக்கூடியதாகவும் உம்ம திருவடின்றது அந்த மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாருக்கு தாமரையில தான் தாயார் வசிக்கிறான், பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தேன்ற ரீதியில. அதே நேரத்துல தாயாருக்கு ரொம்ப கமலவாசினே தாயாருக்கு திருநாம். அப்படி பத்மாட்ச மாலையை வந்து தாயாருடைய மாலைன்னு சொல்லி அணிஞ்சுக்கிறான். பெரியவாள்லாம் பரம பாகவதர்களா இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் துளசி மாலை அணிந்துப்பா. அதே மாதிரி பத்மாட்சம், பத்மாட்சம்னா தாமரை கொட்டை, அதனுடைய மாலையை அணிஞ்சுப்பா. அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த தாயார் வந்து தாமரையில அவதரித்தவள். அந்த தாமரையில் இருக்கக்கூடிய தாயாரை ஸ்தோத்திரம் பண்றா எல்லா இடத்துலையும். அப்படி இருக்கக்கூடிய தாயாரை ஒத்த இருக்கக்கூடிய தேவளுடைய திருவடி. அந்த திருவடியை என்ன பண்ணணும் அப்படின்னா, உம்ம ரெண்டு பாதத்தினால எங்களை நன்னா அழுத்தி சிக்ஷிக்கணும். ஏன்னா தப்பு பண்ணோம், தப்பு பண்ணோம்னா சிக்ஷை பண்றதுதான் நியாயமே தவிர, திடீர்னு இங்க இருந்து சில வாத்தியாரெல்லாம் இருப்பா, சில வாத்தியாரெல்லாம் அடி பின்னி வெளுத்துருவான். ஏதாவது தப்பு பண்ணா நன்னா கோலை வச்சு வெளுக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு, நன்னா போட்டு அடி பிச்சாதான் தெரியும். அப்ப அது ஒரு அது ஒரு கிரமம். சில வாத்தியாரெல்லாம் இருக்கு அடியன் படிக்கும் போது அந்த மாதிரிலாம் வாத்தியார் என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் விட்டு வெளியில போடுவா, பசங்களுக்கு குஷி தான். அந்த மாதிரி எங்களுக்கு கோபிகைகளுக்கு அந்த மாதிரி பாவம் இல்லை. சொல்றது உதாரணத்துக்காக சொன்னேன். அதாவது கோபிகைகளுக்கு உயர்ந்த பாவம் தான், பெருமாளை பிரிஞ்சுட்டாளேன்னு அவர்களுக்கு ரொம்ப வருத்தம் தாழல்ல. இத தேசிகன் சொல்லும் போது சொல்லுவார், ஒரு பரம பாகவதனுக்கு பெருமாள் முகம் கொடுக்கலன்னா அப்படியே அழுக வந்துடும். பெருமாளுடைய அனுபவம் இன்னைக்கு இல்லாம போயிடுத்து, இன்னைக்கெல்லாம் லௌகீக வாழ்க்கையாவே போயிடுத்து, எத்தோ இன்னைக்கு நடந்தது, எத்தோ நினைச்சிருந்தேனே, பகவத்தினுடைய ஸ்மரணமே இல்லையே, பகவத் ஸ்மரணம் இல்லாமலே இன்னைக்கு ஒரு நாளெல்லாம் போயிடுத்தேன்னு மனசால வருத்தப்பட்டுண்டே இருப்பார்கள். அப்ப அப்படி இருக்கிற எம்பெருமான் வந்து இந்த தங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு சாய்க்கிறார். இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் சொல்லும் பொழுது என்ன சொல்றா அப்படின்னா, நடுவுல சாய்க்கிறார் இல்லையா, இந்த திருணச்சராணுகம் ஸ்ரீனிகேத்தனம் அப்படின்னு, அதாவது இந்த ஆயர்பாடியில ஆடுகளை எல்லாம் மேய்க்கக்கூடிய மாடுகளை ஆடுகளை எல்லாம் மாடுகளெல்லாம் மேய்ச்சின்னு போறானே அந்த எம்பெருமான் சாமான்யமானவனா அப்படின்னா, தேஜோமயமான ஸ்வரூபத்தை படைத்தவன், தேஜஸே ஒரு உருவெடுத்தவன். எத்தோ ஊர்ல இருக்கிற பத்து பேர் மாடு மேய்ச்சின்னு போறா அந்த மாதிரி இந்த குழந்தையுமா அப்படின்னா, இல்ல இவன் வந்து சாட்சாத் அந்த எம்பெருமான் அப்படின்றத லீலாசுக்கர் சாய்க்கிறார் தன்னுடைய கிருஷ்ண கர்ணாமிரதம்ன்ற ஸ்லோகத்துல. இந்த ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிரதத்துல இருக்கிற ஸ்லோகம், தேஜசோஸ்து நமஹ தேனுபாலினே லோகபாலினே ராதா பயோதரோத் சங்கஷாயினே சேஷசாயினே. அந்த எம்பெருமான் தேஜஸ் தேஜோமயமான எம்பெருமான், அதாவது நல்லா விளங்கக்கூடியவன் அர்த்தம். நல்லா விளங்கக்கூடிய அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான், நாம சில சமயங்கள்ல எப்படி இருக்கான், தேனு பாலினே, மாடுகளை மேய்க்கிறவனை போல இருக்கான். சில சமயம் என்ன பண்றான் அப்படின்னா, ராதையுடைய ராதை மேல சயனம் பண்றவனா இருக்கான். சில சமயம் எப்படி இருக்கான், நாம பெருமாள் வந்து சேஷ ஆதிசேஷன் சொல்லக்கூடிய அந்த பெருமாள் ஆதிசேஷன் மேல சயனம் பண்ணக்கூடியவரா இருக்க. சில நேரம் எப்படி இருக்கார் ஆதிசேஷன்றவர், பெருமாளுடைய ஆதி, அவர் பேரே பாருங்களேன் ஆதிசேஷன், ஆதியில இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு. அதாவது பெருமாளுக்கு பிடிச்ச காரியங்களை முதல்ல இருந்தே செய்து கொண்டிருக்கிறார், இப்போல இருந்து தெரியவே தெரியாது, அனாதியா செஞ்சுட்டே வரார் அவர். அவர் சொல்லவே முடியாத காலத்துல இருந்து செஞ்சுட்டே வரார் இந்த கைங்கரியத்தை. பெருமாளுக்கு நின்னால் கூட சென்றால் கூடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மறுபடியாம் நிழல்கடலுன்ற ரீதியில எல்லா வகையான கைங்கரியத்தையும் செய்து கொண்டே வர அப்படி இருக்க. அடுத்தது சில சமயம் என்ன அப்படின்னா, எம்பெருமான் இந்த லோகங்களை எல்லாம் லோகபாலினே, சில சமயம் லோகங்கள் எல்லாம், அது என்ன சுவாமி, சில சமயம் லோகத்தெல்லாம் பாக்குறாருன்னா அப்ப வேற யார்த்தையாவது பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சுட்டு கிடையாது, அப்படி அர்த்தம் இல்ல. பெருமாள் எப்படின்னா எல்லா காரியத்தையும் பார்த்துட்டே லோகங்களை எல்லாம் பாலனம் பண்ணக்கூடிய சக்தி. சுவாமி நம்மள மாதிரி இல்ல சுவாமி பெருமாள், பெருமாள் நம்மள மாதிரி இங்க இருந்தா அங்க இருக்க முடியாது. இப்ப நாமளே நினைச்சுப்போம் இல்லையா, கிருஷ்ணர் வந்து இங்க அவதரிச்சுட்டார், அப்ப பரமதத்துல பெருமாள் இருக்காரா இல்லையா, இருக்க. க்ஷீராப்தியான பார்க்கடல்ல பெருமாள் இருக்காரா, ஆ இருக்க. நமக்குள்ளெல்லாம் பெருமாள் இருக்காரா, ஆ இருக்க. கோவில்கள்ல எல்லாம் பெருமாள் இருக்காரா, இருக்க. கிருஷ்ணரா கோகுலத்திலையும் இருக்காரு, ஆமா இருக்க. பெருமாள் எல்லா இடத்திலையும் வியாபரித்து, அதாவது எல்லா இடத்திலையும் நீக்க வர நிறைந்து இருக்கான். அப்ப அதாவது பிரம்மமோகன லீலைன்னு நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும், பிரம்மமோகன லீலையில பிரம்மா எல்லாத்தையும் திருடின்னு போயிட்டேன், பிரம்மா எல்லாத்தையும் பண்ணலாமா, அந்த மாதிரி எல்லாம் தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. பெருமாள் பெருமாளுடைய சொத்தா இருக்கக்கூடிய அத்தனை கன்றுகளையும், அத்தனை அந்த தன் கூட மாடு மேய்ச்சின் வந்த சிறுவர்களை எல்லாரையும் அழிச்சின்னு போயிட்டார், தன்னுடைய பிரம்ம லோகத்துல ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டேன். அப்ப பெருமாள் பார்த்த, இதெல்லாம் சரிபட்டு வராது, நாமளே எல்லாரும் ஆகும் ஆயிடும். பெருமாளே பலவா ஆகிட்டு, பெருமாளே பலவாரா ஆயிட்டு. எப்படின்னா பசுக்களாகவும் கன்றுகளாகவும், அதே மாதிரி எப்படி போச்சோ, எத்தனை லட்சம் பசு போச்சோ, எத்தனை சிறுவர்கள் போனாலும் எல்லாம் பெருமாளே. பிரம்மா வந்து பாக்குறாரு, பெருமாள் எல்லாத்தையும் விட்டு வந்து பாருங்க, ஒண்ணு இல்ல, எல்லா சிறுவர்களும் இருக்கா, அதே மாதிரி எல்லாம் இருக்கு. அப்புறம் தான் எல்லாம் அவருக்கு புரியறது, அப்புறம் க்ஷமையெல்லாம் பிரார்த்திக்கிறார், அப்புறம் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிறார், அதெல்லாம் பின்னாடி. ஆனா பிரம்மமோகன லீலையில நீங்க பாத்தீங்கன்னா பெருமாள் பலவாரா இருந்தது அழகா சுகபிரம்மத்தினால வர்ணிக்கப்படும், அதெல்லாம் பின்னாடி வரப்போறது. இன்னைக்கு இருக்கிற விஷயத்தை வந்து ஆண்டாளும் சாய்ச்சிருக்கான், கொம்மை மலைகள் இடர்தீர கோவிந்தர்கோர் கொச்சேவன், இம்மை பிறவி செய்யாதே இனிப்போய் செய்யும் தவந்தான், செம்மையுடைய திருமார்பில் சேர்த்தானேலும் ஒருஞான்னு மெய்மை சொல்லி முகம் நோக்கி விடைதான் தருமேல் மிக நன்றே அப்படின்னு ஆண்டாள் சாய்ச்சிருக்கான். அதாவது நாங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணாத இருக்கிறதுனால என்ன பயன், அதனால எங்களுக்கு இருக்கணும்னு ஆசை வரல அப்படின்னு கூறின உடனே, இதுன்னு எல்லாரும் இந்த மாதிரி சொல்லி உயிரை மாச்சிக்கலாமா அப்படின்னு கேள்வி வந்தா, இல்ல இல்ல, பெருமாள் என்னத்தான் எங்க மேல எங்களுக்கு என்னதான் வச்சிருக்கார், என்ன வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கார் அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது ஏதாவது ஒரு சின்ன கைங்கரியமாவது எங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாரா, ஏதாவது ஒரு குற்றேவல், கோவிந்தர்க்கு ஒரு குற்றேவல், அதாவது இந்த இந்த ஜென்மத்துல பெருமாளுக்கு ஏதாவது ஒரு சின்ன கைங்கரியமாவது நான் செஞ்சிட மாட்டேனான்னு ஆண்டாள் கேட்கறா போல, இந்த இடத்துல கோபிகைகள் ஒரு சிறிய கைங்கரியமாவது, அதாவது பெருமாளை சேவிக்கிற அந்த கைங்கரியத்தை என்னைக்கும் பெருமாள் தங்கள் கூட இருந்த அந்த அந்த பாவத்தை, அந்த பகவத் விஸ்லேஷம்னு சொல்லக்கூடிய பகவான் இல்லாம போனதுன்னு அந்த ஒரு நிலையை தாங்க மாட்டாது. அவர்கள் புலம்பிய புலம்பல் அப்படின்னு தயரதன் புலம்பிய புலம்பல் இருக்கு, தேவகி புலம்பிய புலம்பல் இருக்கு, கோபிகைகள் புலம்பிய புலம்பலா இந்த புலம்பலை வந்து வர்ணிக்கப்படுறது. மேல இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் மேல மேல அவர்களுடைய அனுபவம் அதீதமா வரும்னு சொல்லிட்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.